శ్రీమాన్ వెంకటనాచార్య స్తవితార్కి జగేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాహృది నాథేన మునినాథేన భవేయం నాథవానహం యశ్చనైకమిగం తత్వం హస్తామలగతాంగదం ఏతే మహ్యమపోడమన్మథ శరోన్మాథాయ నాథాదయః దయ్యంత ప్రతినందనీయ వివిధో దంతా స్వదంతామిహ శ్రద్ధాతవ్య శరణ్య దంపతి దయా దివ్యాపగ వ్యాపగాః స్పర్ధా విప్లవ విప్రలంభ పదవీ వైదేశిక దేశికాః కాళం వలంపురియన్న నర్కాదలడియవర్క్ తాళం వళంగి தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூளும் தவநெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதெழுவோம் நமக்கார் நிகர் நானிலத்தே. நம்ம குரு பரம்பரையிலே ஆதியிலே வரக்கூடியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அவருடைய வைபவத்தை நாம் பார்க்கலாம். ஆனி மாசம் அருண் அனுஷ நட்சத்திரத்திலே நாதமுனிகளுடைய அவதார தினமானபடியினாலே விசேஷமாக நாம் அனுசந்திக்க வேண்டி இருக்கிறது. நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. நாதமுனிகளை ஸ்ரீமன் நாதமுனிகள் என்று அருளை செய்கிற வழக்கம். விசேஷமாக ஆதி ஆச்சாரியனாக இருந்தவர் என்று சொல்லுவதற்கு காரணம், நம்மளுடைய சித்தாந்தத்தையே ஒரு விதத்திலே வடிவமைத்து கொடுத்தவர் சிவன் நாகமுனிகள் தான். அதாவது இப்போ இருக்கக்கூடிய நம்முடைய பரம்பரை, ஆச்சாரிய பரம்பரை, சிஷ்ய பரம்பரை, இதில் பார்த்தோமானால் முதலிலே சுவாமி நம்மாழ்வார் வருகிறார். இந்த கலியுகத்திலே நம்மாழ்வார் பிரதம ஆச்சாரியரானார் என்பதாக சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இதுக்கு முன் யுகாந்தரங்கள்ல எத்தனையோ பேர் ஆச்சாரியராக இருந்தார்கள். ஆனால் சரணாகதி சம்பிரதாயம் என்கிற இந்த சம்பிரதாயத்துக்கு ஆரம்பமாக பிரபஞ்சன சந்தான கூட்டஸ்தராக சுவாமி நம்மாழ்வார் எழுந்துள்ள இருந்தார். அதற்கு பிறகு ஸ்ரீமன் நாதமுனிகள். நம்மாழ்வாருக்கும் ஸ்ரீமன் நாதமுனிகளுக்கும் நடுவிலே எத்தனையோ நூற்றாண்டு வருஷங்கள், எத்தனையோ நூற்றாண்டுகள் வித்தியாசம் உண்டு. ஒரு விதத்திலே பார்த்தோனால் ஆழ்வாருக்கு பிறகு இந்த சம்பிரதாயம் மறுபடியும் காணாத போயிடுதுன்னு சொல்லணும் கிட்டத்தட்ட. அதுக்கப்புறம் ஸ்ரீமன் நாதமுனிகள் தான் மறுபடியும் இதை ஆரம்பித்து வைத்தார். அவர் சுவாமி நம்மாழ்வாரிடம் யோகாபியாசத்திலே எல்லா உபதேசத்தையும் பெற்றவர். அதனால்தான் சுவாமி தேசிகன் இந்த கேள்வியை கேட்கிறார். காலத்திலே பிற்பட்டவரான நாதமுனிகள், எத்தனையோ நூற்றாண்டுகள் முன்னாடி இருந்த நம்மாழ்வாருடைய சிஷ்யர் என்பது எப்படி பொருந்தும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறார். ஏன்னா ஆச்சாரியன் சிஷ்யன் அப்படின்னா ஆச்சாரியன் கிட்ட சிஷ்யன் நேர போய் காலக்ஷேபம் கேட்கணும், மந்திரோபதேசம் கேட்கணும். ஆனா அப்படி இல்லையே, ரெண்டு பேருக்கும் நடுவுல பல காலங்கள் வித்தியாசம் இருக்கே அப்படின்னு கேட்டிருந்து பதில் சொல்லும் போது, யோக தசையிலே ஆச்சாரியர் சுவாமி நம்மாழ்வாரும் மகாயோகி, ஸ்ரீமன் நாதமுனிகளும் மகாயோகீஸ்வரர். அதனால இவர் யோகத்திலே ஆழ்வாரை சாட்சா்காரம் பண்ண ஆழ்வார் உபதேசம் பண்ணார் என்பதாக இருக்கு. அந்த ரீதியிலே பார்த்தோமானால் சுவாமி நம்மாழ்வாருடன் முடிந்து போகாதபடி யோகத்திலே ஆழ்வாரை சாட்சா்காரம் பண்ணி நமக்கு இந்த சம்பிரதாய அர்த்தங்களை எல்லாம், குறிப்பாக திருவாய்மொழி எல்லாம் நமக்கு அருளி செய்தவர், நமக்கு கொடுத்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அதனால விசேஷமான ரீதியிலே நாதமுனிகளை நாம் நினைவு கூற வேணும், நாதமுனிய திருவடிகளை நாம் சேவிக்க வேணும். சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது அதனாலதான் அழகா சொல்றார், நாதமுனிகள் என்பவர் எங்களுக்கு நாதர் அப்படின்னு விட்டார். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம், எங்களுக்கு நாதர் அப்படின்னா எங்களுக்கு தலைவர்னு அர்த்தம். இதையே வேற விதத்துல சொல்லலாமானால் நாதமுனிகள் இல்லாவிட்டால் நாங்கள் அநாதைகளாக இருப்போம் அப்படின்னு அர்த்தம். நாதமுனிகள் தான் நமக்கு திருவாய்மொழியை கொடுத்தார், நாதமுனிகள் தான் நமக்கு தரிசனத்தை கொடுத்தார். அவர் இல்லாட்டால் நம்ம தரிசனத்துக்கு வழிகாட்டியே இல்லாமல் போயிருக்கும். அதனால மொத்த பேரும் அநாதர்களாக ஆகியிருப்போம். அப்படி இல்லாமல் எம்பெருமான் நாதன் அப்படிங்கறத புரிய வச்ச நாதன் இவர் தான். அதனால நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம், நான் அநாத இல்லை, நான் நாதமுனிகள் எங்களுக்கு நாதராக இருக்க. அது மாதிரி இன்னொரு இடத்துலயும் சொல்லும் போது சீவத்யாமன முனினா நாத சகாயேன நாதவான, ஆளவந்தாரும் நாதமுனிகளும் இருக்கிறபடினாலே எங்களுக்கு நாதர்கள் இருக்கிறார்கள். அதனால நாதமுனிகள் தான் நமக்கு நாதர். அவர் திருநாமமே நாதன் இருக்கு, ரங்கநாதன் திருநாமம், அதை சுருக்கி நாதர் என்று சொல்வது. முனிகள் அப்படின்னா மனனம் செய்பவர், மகரிஷி போல தியானம் செய்பவர் என்ற அர்த்தம். ஆகையினாலே அந்த நாதமுனிகள் நமக்கு உண்மையிலேயே நாதராக இருக்கக்கூடியவர். ஏன்னா அவர் செய்த உபகாரம் அத்தனை பெரிய உபகாரம், மூணு உபகாரம் நாதமுனிகள் செய்ததாக விசேஷமாக நாம் அனுசந்திக்க வேண்டும். முதல் உபகாரம் திருவாய்மொழியை கொடுத்தார், இரண்டாவது உபகாரம் நமது தரிசனத்தை வடிவமைத்து கொடுத்தார், மூணாவது நமக்கான உபாயத்தை காட்டி கொடுத்தார் என்பதாக மூணு. ஒன்னாக பார்க்கலாம், 4000 திவ்ய பிரபந்தமும் நாதமுனிகள் தான் நமக்கு காட்டி கொடுத்தார். குறிப்பாக திருவாய்மொழியை நமக்கு நாதமுனிகள் தான் நமக்கு கொடுத்தவர். திருவாய்மொழியை அருளி செய்தவர் யாருன்னா நமக்கு தெரியும், நம்மாழ்வார். ஆனால் கூட காலத்தினாலே பிற்பட்டு அந்த திருவாய்மொழி இருந்த இடம் தெரியாது போயிடுச்சு. அப்பொழுதுதான் திருக்குழந்தையிலே ஆறாவது பெருமாள் சன்னதியிலே ஒரு 10 பாசுரத்தை ஒருவர் அனுசந்தானம் பண்ண, ஆறாவதே அடியேனுடனும் நின்பாள் அன்பாயேன், அந்த 10 பாசுரத்தை கேட்டு மிக ஆச்சரியமாக இருக்கிறது என்பதாக ஸ்ரீமன் நாதமுனிகள் அந்த அனுபவத்திலே ஊறி நின்றார். அதுல கடைசியிலே 1000 வந்த போது 1000 பாட்டும் தனக்கு வேணும் என்பதாக ஆசைப்பட்டார். ஆனால் அது தெரிந்தவர் யாருமே இல்லை. அப்பொழுது அந்த நம்மாழ்வாரை குறித்து தியானம் பண்ணி யோகத்திலே அவர் மூலமாக இந்த 1000 பாட்டையும் உபதேசம் பெற்றவர். அதனால்தான் சுவாமி நம்மாழ்வார் இல்லாட்டா திவ்ய பிரபந்தமே கிடையாது, சுவாமி நாதமுனிகள் இல்லாட்டா திவ்ய பிரபந்தமே கிடையாது. சுவாமி தேசிகன் பாசுரம் அதற்கு ஏற்ற மாதிரி, காலம் வலம் புரியன்னா நற்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் அப்படின்னு சாதிக்கிறார். தமிழ்மறை இன்னிசை தந்த வள்ளல் அப்படிங்கிறது முக்கியம். நமக்கு தமிழ் வேதத்தை கொடுத்தவர், அதுவும் இசையோட கொடுத்தவர். நாதமுனிகள் இசையிலே மகா நிபுணராக இருந்தபடியினாலே அந்த ஆழ்வார் அருளி செய்த அந்த திருவாய்மொழியை ஆழ்வாரிடம் கேட்டு நமக்கு புஸ்தகத்துல எழுதி கொடுத்தான்னு மாத்திரம் இல்ல, அதை இசையோடு எழுதி கொடுத்தார். இசையோடு கொடுத்தான்னு மாத்திரம் இல்லாமல் அதை பிரவர்த்தனம் பண்ணார், அதுதான் முக்கியமானது. அதாவது புஸ்தகத்தை எழுதிவிடலாம், ஆனா அதை பாடம் சொல்லி அந்த புஸ்தகத்தை பிரவர்த்தனம் பண்ணணும், 4 இடத்துல பரவும்படி அதன் அர்த்தம் புரியும்படி சொல்லி பண்ணணும் இல்லையா, அது முக்கியமான விஷயம். சிவன் நாதமுனிவர் அந்த காரியத்தை பண்ணியிருக்கார். திவ்ய பிரபந்தம், 4000 திவ்ய பிரபந்தத்தை கண்டுபிடிச்சு அது ஓலையில் எழுதி கொடுத்து விட்டுடல. காலம் வளம் புரியன்ன நற்காதல் அடியவர்க்கு, காலம் போல வளம்புரி போல மேலையகத்தாழ்வான் கிளையகத்தாழ்வான்னு 2 சிஷ்யர்கள் இருக்கச்ச, அவர்களுக்கு இதை சொல்லி கொடுத்தார், பாட்டாகவே சொல்லி கொடுத்தார். எப்படியானால் லவகுசர்கள் மூலமாக ஸ்ரீமத் ராமாயணம் பரவியதோ அந்த மாதிரி இவர்கள் மூலமாகத்தான், இந்த மேலையகத்தாழ்வான் கீழையகத்தாழ்வான் மூலமாகத்தான் திவ்ய புரோந்தமே பரவிட்டு. ஆனால் அவர்களுக்கு பிரவர்த்தனம் பண்ணி வைத்தார், சொல்லி கொடுத்து அவர்களை பாட வைத்து அவர்களை பிரவர்த்தனம் பண்ண செய்து உலகெங்கிலும் 4000 திவ்ய பிரபந்தம் அதை பரவுவதற்கு ஏற்பாடு செய்தவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். எப்படியானால் ஸ்ரீ தேசியின் சரித்திரத்தில் ஒரு விஷயம் பார்க்கிறோம், சுத பிரகாசிகா பூமோ ஏனாதோ பரிரக்ஷிதா பிரவர்த்திதாச்ச வார்த்தைகளு தஸ்மை சிரேஷ்டாய மங்களம் என்பதாக. சுவாமி தேசிகன் தான் சுத பிரகாசிகை காப்பாற்றி கொடுத்தார். சிபாஷ்யத்தினுடைய வியாக்கியானம் அற்புதமான வியாக்கியானம் சிவப்பிரகாசிகா, அது இல்லாவிட்டால் சீபாஷ்யம் புரியாது. அப்படிப்பட்ட உத்தமமான வியாக்கியானம், அழகான சம்பிரதாயத்திலே வந்த வியாக்கியானம், அந்த சுதப்பிரகாசிக்கியை காப்பாற்றி கொடுத்தவர் தேசியம் தான். ஏன்னா ஒரே ஒரு ஓலைதான் இருந்தது, ஒரே ஒரு பிரதி சுதப்பிரகாசிக்கு. அது அந்த சிவபிரகாசியை அருளி செய்த சுதர்சன சூரியிடம் இருந்தது. அதை பார்த்து இன்னொரு ஓலையில எழுதணும், அந்த காலத்திலாம் காப்பி எடுக்க முடியாது. அதுக்கு முடியாத இருந்த காலத்துல துருஷ்க படையெடுப்பு வரைச்ச. அப்போ அந்த சுதர்சன சூரிய நடிச்சார், இப்படியாவது இந்த சுதப்பிரகாசிக்கே காப்பாத்தணும். இன்னும் ரொம்ப முக்கியம் அது, அது இல்லாட்ட சிவாசியம் புரியாது. அதுக்கு சுவாமி தேசியன் கிட்ட அவர் ஆஜ்ஞையிட்டார். சுவாமி தேசியன் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சிவபிரகாசியை அந்த துருஷ்கர்கள் கிட்டே இருந்து காப்பாத்தினார். அதே பெரிய விஷயம். அதோட நிக்கல, சிவபிரகாசிக்கா பூமௌ ஏன ஆதோ பரிரட்சிதா பிரவர்த்திதாச்ச, அத பிரவர்த்தனும் பண்ணார். ரெண்டு பேருக்கு அதை சொல்லிக் கொடுத்து, அதை மேன்மேலும் அது பாடமாக சொல்லிக் கொடுத்து பலருக்கு நன்கு பரவும்படியாக பண்ணார். அதுக்காக தான் இந்த விஷயம் சொல்றேன். வெறும் புத்தகத்தை காப்பாத்துறது மாத்திரம் இல்லாமல் பிரவர்த்தனம் பண்ணுவார். சீபாஷ்யம்னா சீபாஷ்ய பிரவர்த்தனம் பண்ணினார். திருக்குறைய பிரான் பிள்ளான் சீபாஷ்ய சிம்மாசனாதிபதி, அவர்கிட்ட சீபாஷ்ய ஓலை இருந்தது. பகவத் ராமானுஜர் அனுகிரகம் பண்ணார். அந்த ஓலை வச்சுன்னு அவர் வெறுமை இல்லை. பிள்ளான் தான் அந்த சீபாஷ்யத்தை பிரவர்த்தனம் பண்ணார். சீபாஷ்யத்துல பிள்ளான் சம்பிரதாயம் தான் இப்ப இருக்கு, வேற சம்பிரதாயம் கிடையாது. அந்த ரீதியில விசேஷமான ரீதியிலே பிரவர்த்தனமும் பண்ணார்தான் சீமன் நாதமுனிகள். அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை மீட்டு கொடுத்தார் மாத்திரம் இல்லாமல் அதை தாளத்தோட கூட பிரவர்த்தனம் பண்ணினார், பல சொல்லி கொடுத்தார், அதற்கு உற்சவம் நடத்தி கொடுத்தார். ஸ்ரீரங்கத்தில அத்தியனோத்சவம் அப்படின்னு அழகா உற்சவத்தை நடத்தி கொடுத்தார். அதற்கு விசேஷம் அர்த்தங்களை எல்லாம் சாதித்தார். ஆழ்வார் ஸ்ரீசுக்திகள், ஆழ்வார்கள் எல்லாம் நித்திய சூரிகள் என்பதாக ஸ்தாபித்தார். இப்படியாக இன்னைக்கு திவ்ய பிரபந்தன் ஏதாவது பேசின்னு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு நாதமுனிகள் முக்கியமான காரணம். இது சிவன் நாதமுனிகளுடைய முதல் உபகாரம், நமக்கு செய்த அனுகிரகம். இரண்டாவது உபகாரம், நம்மளுடைய தரிசனத்தை வடிவமைத்து கொடுத்தார் அப்படிங்கிறது. தரிசனம் விசிஷ்டாத்வைத தரிசனம் அப்படின்னு சொல்றோமே, நம்ம மதத்துல நம்ம விசிஷ்டாத்வைத்தில எப்படி எப்படி தத்துவங்களை எல்லாம் நாம் ஒத்துக்கொள்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை ஆச்சரியமாக வடிவெடுத்து கொடுத்தவர் சிவன் நாதமுனிகள் தான். இவர் அதுக்காக ஒரு கிரந்தம் சாதிச்சார், அதுக்கு நியாய தத்துவம் அப்படின்னு பெயர். இந்த நியாய தத்துவ கிரந்தத்துலதான் மொத்த விஷயமும் இருக்கு. இந்த நியாய தத்துவ கிரந்தத்தை அடியொற்றிதான் ஆள வந்தார், சித்தி திரயம் சாதித்தார், எம்பெருமானார் சீபாஷ்யம் சாதித்தார், சுவாமி தேசிகன் நியாய சித்தாந்தனம் நியாய பரிசுத்தி சாதித்தார். எல்லாருக்கும் மூல கிரந்தம் இந்த நியாய தத்துவங்கிற கிரந்தம் தான். இவர் அருளி செய்தது சீமன் நாதமுனி அருளி செய்த கிரந்தம் தான். அதனால்தான் தரிசனம் பிலாசபி விசிட்டாத்வைத்த பிலாசபி அப்படின்னு வரும்போது நாதமுனிகள் தான் ஆரம்பம். அத சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். நாதோபஜம் பிரவிருத்தம் பகுபீர் உபச்சிதம் யாமுனேய பிரபந்தைகி திராத்தம் சம்யக் யதீந்திரேகி இதம் அகிரதம கரிசனம் தரிசனம். நம்முடைய தரிசனம் பார்த்தாலும் முதல்ல ஆரம்பித்து வைத்தவர் சீமன் நாதமுனிகள். அதுக்கப்புறம் வளர்த்தவர் அப்படின்னா சீம தியாமன முனிகள். ஏன்னா எத்தனையோ கிரந்தங்கள், சித்தி திரை முதலான கிரந்தங்கள்லாம் சாதிச்சார். அதுக்கப்புறம் அதை காப்பாற்றி கொடுத்தவர் பகவத் ராமானுஜர். அப்புறம் அதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் எல்லாம் இருந்தால் ஒரு சந்தேகம் வராதபடி எல்லாவற்றையும் தீர்த்து திட்டவட்டமாக அழகாக வடிவமைத்து கொடுத்தவர் சீமன் தேசிகன். 4 பேர் சம்பிரதாயம் சொன்னாலே 4 பேர் முக்கியமானவர். சீமன் நாதமுனிகள், சீமத் யாமன முனிகள், சீமத் ராமானுஜ முனி, சீமத் தேசிகன் வேதாந்த தேசிகன். அதுல முதல்ல இருக்கிறவர் சீமன் நாதமுனிகள் தானே. அவர் போன வழியில தானே எல்லாரும் போயிருக்கிறார்கள். அவர் சாதித்த விஷயத்தை தான் எல்லாரும் சாதித்திருக்கிறார்கள். ஆனா நமக்கு என்ன தௌர்பாகியம்னா அந்த நியாய தத்துவங்கிற கிரந்தம் இப்ப நமக்கு கிடைக்கல. ஆனால் என்ன பாக்கியம்னா அதுல இருக்கிற விஷயத்தை தான் தேசியம் சாதிச்சிருக்கேன், வேற தனியா சாதிக்கல. அதனால ஆச்சரியமாக ஒரு தரிசனம். இந்த தரிசனத்தை பத்தி இதனுடைய பெருமை எல்லாம் சொல்ற தேசிகர். திருஷ்டே அபன்ஹுத்ய பாவாத் அனுமிதி விஷயே லாகவசியானபாயாத் சாஸ்திரே நைவாவசேயே விமதி விரகிதே நாஸ்தகித்வ பிரகானாத் நாதோபஜ்ஞம் பிரவிருத்தம் பகுபிருபசிதம் யாமுனே யப்பிரபந்தைஹி த்ராதம் சம்யக்யதீந்திரைஹி இதம் அகிலதமஹ்கர்ஷணம் தர்ஷனம் நஹா. அகிலதமஹ்கர்ஷணம், ஒரு தமசும் கிடையாது, ஒரு அஜ்ஞானம் கிடையாது, ஒரு சம்சயம் கிடையாது. அப்படி சுவாமி தேசிகன் அதை நமக்கு கொடுத்திருக்காருனா அதுக்கு காரணம் முன்னோடிகள் மூணு பேர், ஸ்ரீமன் நாதமுனிகள், ஸ்ரீமத் தியாமண முனிகள், ஸ்ரீமத் ராமானுஜ முனி. அதனால மிக மிக விசேஷமான தரிசனத்துல எப்படி ஸ்ரீமன் நாதமுனிகள் அழகா இந்த தரிசனத்தை வடிவச்சு கொடுத்தாருன்னு ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு. அது பெரிய விஷயம், ஒவ்வொரு விஷயத்திலயும் ரொம்ப சூக்ஷ்மமாக வேத வேதாந்தங்களை எல்லாம் ஆராய்ந்து அலசி கொடுக்கிறார் ஸ்ரீமன் நாதமுனிகள். சாதாரணமா கிடையாது. அதே மாதிரி அடுத்து மூணாவது விஷயம், நமக்கான உபாயம் சரணாகதி தான் உபாயம். அதை காண்பித்து கொடுத்தவரும் ஸ்ரீமன் நாதமுனிகள் தான். ஒரு விதத்திலே பார்த்தால் ஸ்ரீமன் நாதமுனிகள் யோகீஸ்வரர், அவர் யோகம் பண்ணிட்டு இருந்தவர், யோகத்தை உபாயமாக பண்ணல, யோகத்தை அனுஷ்டானமாக பண்ணிட்டு இருக்கார், ஸ்வயம் பிரயோஜனமா பண்ணிட்டு இருக்கார், எம்பெருமானை நேர சேவிக்க முடியும் அவராலே, அதனாலே யோகத்தினாலே எம்பெருமானை நேர சேவிக்கிறார். ஆனால் மோட்சத்துக்கான உபாயம்னு சரணாகதி பண்ற, ஆனானப்பட்ட நாதமுனிகளே சரணாகதி பண்ணினார் அப்படிங்கிறபடினால்தான் நமக்கு அவர் வழிகாட்டியா இருக்க. சுவாமி தேசிகன் அடிக்கடி இந்த நாதமுனிகளை தான் உதாரணம் காமிக்கிற வழக்கம். ஒருத்தன் சரணாகதி பண்ணான், அவனுக்கு வந்து விசேஷமான ஜானங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இன்னொருத்தர் சரணாகதி பண்றாரு, அத்தனை விசேஷமான ஜானம் இல்லை, நிறைய சாஸ்திரங்கள்லாம் தெரியாது, ஆனால் சரணாகதி பண்றாங்கிற ரீதியில பகவான் கிட்ட பக்தி விசுவாசம் அதெல்லாம் இருக்கு. வேற ஒருத்தருக்கு அவருக்கு விசேஷமான ஞானம் இருக்கு, சதுசாஸ்திரம் கரைச்சு குடிச்சிருக்க. வேற ஒருத்தர் இருக்கார், அவருக்கு விசேஷமான அனுஷ்டானங்கள்லாம் இருக்கு, ஆச்சரியமான நித்தியகர்மா அனுஷ்டானங்கள் எல்லாம் அழகா பண்ணுவார், அவரால் மாதிரி யாருமே பண்ண முடியாது, ரொம்ப வைதிகர், ரொம்ப அனுஷ்டான நிஷ்டர், இப்படிதான் இருக்கும் இல்லையோ. இதெல்லாம் பத்தி சுவாமி தேசிகன் சொல்லும் போது, என்னதான் நமக்கு விசேஷமாக சித்திச்சாலும் நாதமுனிகளை பார்த்து கத்துக்கணும்னு விட்டார். ஏன்னா நாதமுனிகள் எப்படிப்பட்ட மகா தபஸ்வி, எப்படிப்பட்ட மகாஜானி, ஆனா அவரே சரணாகதி தான் பண்றார். சரணாகதி தான் பண்ற, நான் இதை பண்றேன் அது பண்றேன்னு ஆரம்பிக்கல, அவரே ரொம்ப வினயத்தோடு கூட தான் இருக்கார். அப்படி சீவன் நாதமுனிகளே இருந்தப்புறம் நமக்கு என்ன அப்படிங்கிற, நானாவிதானாம் மகதை கலானாம் நதாபி தீர்த்தேடு கிருதாவதாரான் தேசிகனும் சாதிக்கிறார் இல்லையா, ஹைகிரீவ அனுகிரகத்தை வாங்கிட்டார் தேசிகன், சகல கலைகளும் இவருக்கு வந்தாச்சு. ஆனா சொல்ற நானாவிதானாம் அகதி கலானாம், எனக்கு ஒரு கலையுமே தெரியாதேங்கிற, ஏன்னா ஹைகிரீவன் அனுகிரகத்தினால வந்தது, எனக்கா எதுவும் தெரியாது, ஹைகிரீவன் அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த மாதிரிதான் சிவன் நாதமுனிகளும் பகவத் அனுகிரகம் அப்படின்னு நினைக்கிறாரு தவிர, தானா போய் யோகத்தை சாதிச்சேன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் நினைக்கிறது இல்லை. ஆக இது இருக்கிறபடினால்தான் அவரால் சரணாகதி சம்பிரதாயத்தை காப்பாற்ற முடியுது. சரணாகதி தான் உபாயம். இந்த பாசுரத்தில் சொல்லும் போது, காலம் வளம்புரி அண்ணன் அத்காதல் அடியவர்க்கு தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் மூலும் தவணரி மூட்டிய நாதமுனி கழலே. மூலும் தவணரி, மேலும் மேலும் அபிவிருத்தமாக கூடிய தபஸ், இந்த தபஸை மூட்டி தந்தவர், குறிப்பா பக்தியை கொடுத்தவர், அது வரப்போறது இதுல பின்னாடி சொல்ல போறேன். அந்த நாதமுனி கடலே நாளும் தொழுதிடுவோம், அந்த நாதமுனிகளுடைய திருவடிகளையே தினமுமே நாம் தொழுது உஜ்ஜீவிப்போம், அவரையே சேவிப்போம், அதன் மூலமாக உஜ்ஜீவனம் பெறுவோம், நமக்கு ஆர் நிகர் நானிலத்தே. என்ன இப்படிப்பட்ட தரிசனம் யாருக்காவது இருக்கா, இப்படிப்பட்ட திருவாய்மொழி யாருக்காவது இருக்கா, இதை கொடுத்தவர் நாதமுனிகள் தானே. அந்த நாதமுனிகளை சேவிச்சுண்டு அவருடைய அனுகிரகமா இதையெல்லாம் பெற்றப்புறம் நமக்கு சமம் யார் அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அழகான அர்த்தம். மூலம் தவ நெறி மூட்டிய நாதமுனிகளே நாளும் தொழுதிடுவோம், நாளும் தொழுதிடுவோங்கிற அப்படின்னால தினந்தோறுமே சேவிப்போம் அப்படின்னு போக்யத்துவ அதிசயம் தெரியுது. நாதமுனி கடலே நாளும் தொழுதிடுவோம் அப்படின்னும் போது ஒரு அர்த்தம் சாட்சாத் சுவாமி சாதிக்கிறார், நாதமுனிகளுடைய திருவிடிகளையே தினம் சேவிப்போம்னா வேற எதையும் சேவிக்க மாட்டோம்னு அர்த்தம். வேற என்ன லௌகிகமா என்ன செய்வோம்னா, லௌகிகமா இல்ல, எம்பெருமான் திருவடிகளை கூட சேவிக்க மாட்டோம், நாதமுனிகள் திருவடிகளை தான் சேவிப்போம் அப்படின்னு அந்த அளவு அர்த்தமா. முதல்வி ஆழ்வார் சாதித்த மாதிரியாக, ஆழ்வாரையே சேவித்திருந்த மாதிரியாக நாதமுனிகளையே நாங்கள் சேவித்திருப்போம் அப்படின்னு அர்த்தம். மூலம் தவணெறி மூட்டிய நாதமுனி கடலே நாளும் தொழுதுவோம், நமக்கார்திகர் நானே லத்தேன். ஆக இப்படிப்பட்ட மூன்று உபகாரங்கள் பண்ணியிருக்கிறபடினாலே அவரே விசேஷமாக சுவாமி தேசிகன் இப்படி அனுசந்தானம் பண்ணுகிறார். அடுத்த ஒரு மூணு சொல்லணும்னா, ஆளவந்தார் அருளி செய்த மூன்று ஸ்லோகங்கள் ஸ்ரீமன் நாதமுனிகளை பற்றி, அதற்கு தேசிகன் அருளி செய்த வியாக்கியானம், இது எல்லாமே ஆச்சரியமா இருக்கும். ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ஸ்தோத்திரம் அருளி செய்யும் போது ஆளவந்தார் பெருமாளை ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முன்னாடி நாதமுனிகளை மூணு ஸ்லோகத்துல ஸ்தோத்திரம் பண்றார். முதல்ல எதுக்காக நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, ஆச்சாரியன்கள் அப்படினால ஆளவந்தாருக்கு நாதமுனிகள் சாட்சாத் ஆச்சாரியன் இல்லையே அப்படிங்கிறச்சு எதுக்காக நாதமுனிகள் ஸ்தோத்திரம் பண்றாருன்னா, சாட்சாத் ஆச்சாரியன் இல்லாட்டினாலும் ஆச்சாரியனுடைய ஆச்சாரியனுடைய ஆச்சாரியன் அவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆச்சாரியனுக்கே பிடிக்கும், அதனால ஸ்தோத்திரம் பண்றார். இவருடைய ஆச்சாரியர்களுக்கு தன்னை ஸ்தோத்திரம் பண்றதை விட நாதமுனிகளை ஸ்தோத்திரம் பண்ணா எல்லாருக்கும் பிடிக்குமா. அது மாத்திரம் இல்லாமல் நாதமுனிகளுடைய பெயர் என்பவர் ஆளவந்தார், அதனால் நாதமுனிகள் சம்பந்தம் தான் தனக்கு முக்கியமான ஒரு உபாயமாக அமையிறது அப்படின்னு நினைக்கிறார். இந்த மாதிரி நிறைய காரணம் சொல்றார். மூணாவது காரணம், நிறைய கிரந்தங்களை எல்லாம் நிறைய பண்ணி உபகாரம் பண்ணவர் நாதமுனிகள். நாதமுனிகளுக்கு அப்புறம் நடுவில் ரெண்டு மணக்கால் நம்பி உயர்கொண்டார்னு ரெண்டு ஆச்சாரியர் வந்தா கூட கிரந்தங்கள் மூலமாக நிறைய உபகாரம் பண்ணவர் ஸ்ரீமன் நாதமுனி. அதனாலே அவருடைய திருவடியை நாளும் தொழுதுவோம் அப்படின்னு அர்த்தம். அவருடைய திருவடியை தான் இங்க முதல் மூணு ஸ்லோகத்திலே ஸ்தோத்திர ரத்னத்திலே ஆளவந்தார் சாதிக்கிறார். மூணு அழகான ஸ்லோகம். முதல் ஸ்லோகம், நமோ சிந்தியாத்புதா கிளிஷ்ட ஞான வைராக்கியர் ஆசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே. நமஹான சிவன் நாதமுனிகளுக்கு நமஹான ஆரம்பிக்கிறார். நாதமுனிகளுக்கு முக்கியமான விஷயம் மூணு, ஞானம் வைராக்கியம் பக்தி, மூணு இதுல சொல்றார். ஞானம் வைராக்கியம் பக்தி இதுதான் தேசியருக்கு, இந்த மூணு தான். ஞான வைராக்கிய பூஷணம் வருது பாருங்க, ஞானம் வைராக்கியம் அது ரெண்டு பூஷணமான பக்தி இருக்கு, மூணு தேசிகனுக்கு இருக்கு. நாதமுனிகள்ட்ட இருந்து ஆரம்பிச்சு அப்படியே தேசிகனுக்கு வரைக்கும் வந்திருக்கு. அப்போ நாதமுனிகளுக்கு இந்த ஞானம், இந்த வைராக்கியம், இந்த பக்தி மூணும் இருக்கு, அது விசேஷமா இருக்காம். அதுக்கு காமிக்கிறார் அச்சிந்தியா அத்புத அக்லிஷ்ட அப்படின்னு. அச்சிந்தியமான ஞானம், அதான் நம்மாலே நினைத்து பார்க்க முடியாத ஞானம். இதுக்கு அர்த்தம் தேசியம் சாதிச்சிருக்க, அதை வச்சு சொல்றேன். நம்மாலே நினைத்து பார்க்க முடியாத அளவு ஞானம், எவ்வளவு ஞானம் இருக்கும் நம்ம எவ்வளவு கணக்கு பண்ணுவோம், ஏதோ ஓரளவு தானே நம்மளால கற்பனை பண்ண முடியும். நினைத்து பார்க்க முடியாத அளவு பணக்காரான்னு சில பேர் இருக்கா லோகத்துல, அவ சொத்து என்னன்னு அவளுக்கே தெரியாது. கடைசியில பார்த்தா ஒரு 1.5 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அந்த மாதிரி ஏதோ வரும். அந்த மாதிரியாக நினைத்து பார்க்க முடியாத பணக்காரர்கள் மாதிரி நினைத்து பார்க்க முடியாத ஞானிகள், ஏன்னா அவருடைய ஞானம் எவ்வளவு இருக்குன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது. அதனால அச்சிந்தியா இல்ல, அச்சிந்தியாங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லலாம். இந்த பிற மதத்தவர்கள் இருக்கையோ அவளாலே நினைத்து பார்க்க முடியாத அளவு ஞானம், ஏன்னா இவருடைய ஞானத்தை அவ புரிஞ்சுட்டாதான் அவ பதில் சொல்ல முடியும். ஆனா இவர் ஞானத்தை புரிஞ்சுக்க முடியாது இல்ல, ஏன்னா அச்சிந்தியமான ஞானம், அவ்வளவு கடினமான ஒரு ஞானம். அதனாலே அவர்களால சிந்திக்கவே முடியாமல் பேசாம ஒழிஞ்சுடுறலாம். எப்படி ஆனாலும் சததூஷணி சுவாமி தேசியன் பண்ணாரோ அந்த மாதிரி தேசியன் சததூஷணி பண்ண, அதுக்கும் பதில் எழுதணும்னு எழுதினா எத்தனை எழுதினாலும் சரியா வரல. அப்போ நம்ம கொத்திமங்கலம் சுவாமி எழுந்தொள்ளி இருக்காரு, வரதாச்சார சுவாமி எழுந்தொள்ளி இருந்தார். அவர்கிட்ட சங்கரவடத்துல சொன்னாலாம், என்ன பண்ணாலும் இந்த சததூஷணிக்கு பதில் எழுத முடியல என்ன அப்படின்னு கேட்டா, நாங்களும் எழுதிட்டு இருக்கோம் நிறைய ஆனா சுவாரஸ்யமா இல்ல. அதுக்கு அந்த சுவாமி பதில் சொன்ன, உங்களால எழுத முடியாது, யாராலையும் எழுத முடியாது, ஏன்னா அச்சிந்தியமான ஞானம் தேசிகனுக்கு, நினைத்து பார்க்க முடியாத ஞானம். நீங்களாம் அவர் மனுஷரா நினைச்சுன்னு அவர் பதில் எதாவது நினைக்கிறங்க, அது மனுஷரே இல்ல, அவர் தெய்வம். அவர் அதனால அச்சிந்தியா அப்படின்னா எதிராளி எல்லாம் நினைச்சு பார்த்தா தானே பதில் எழுத முடியும், நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவு ஞானம். அதுதான் நாதமுனிகள் அந்த ஞானத்தினால்தான் அந்த சித்தாந்தத்தை அப்படி எல்லாம் கொடுக்கிறார் அழகா. அடுத்து ரெண்டாவது அத்புதா அப்படின்னு, நாதமுனிய ஞானம் அச்சிந்தியம் மாத்திரம் இல்ல, அத்புதமான ஞானம், லோகோத்தரமான ஞானம்ங்கிறார். அதாவது ஞானங்கிறது நமக்கும் இருக்கு அவருக்கும் இருக்கு, அந்த மாதிரி இல்லை. இப்ப நமக்கு ஒண்ணு தெரியும் அவருக்கு ஒண்ணு தெரியும், அந்த மாதிரி ரெண்டு பேரையும் தெரியும்னு எடுத்துட முடியாது. அவருக்கு தெரிஞ்சது அற்புதமா தெரியும், நமக்கு ஏதோ ஓரளவு தான் தெரியும். அந்த மாதிரியாக ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு சமயம் மதுராந்தக சுவாமி எழுந்தள்ளி இருந்த போது முக்கூர் சிவ ஜெயசங்கருடைய வித்வத் சபையில அப்போ ஒரு ஸ்லோகத்துல சந்தேகம் வந்துருக்கு எல்லாருக்கும். பஞ்சஸ்தவத்துல ஒரு ஸ்லோகம், அந்த ஸ்லோகத்தினுடைய ஆரம்பம் ஞாபகம் வரல, கடைசி பாதம் மாத்திரம் ஞாபகம் வரும், யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஏதோ சுவாமி கிட்ட கேட்டா இந்த ஸ்லோகம்னா, உடனே கடைசி பாதம் கொடுத்தா உடனே முதல் வரி சொல்லிட்டார். எல்லாரும் ஆச்சரியப்பட்டா இது எப்படிப்பட்ட ஞானம்னு. நமக்கு வந்தா பஞ்சஸ்தவம் தெரியும், ஆனா பஞ்சஸ்தவம் நமக்கு தெரியுங்கிறதும் மதுராந்தக சுவாமிக்கு தெரியுங்கிறதுக்கு வித்தியாசம் உண்டு. அவர் பஞ்சஸ்தவம் மொத்தமும் இந்த கடைசி பாதம் முதல் பாதம் சொல்லுவார், பஞ்சஸ்தவம் மாத்திரம் இல்ல மதுராந்தக சுவாமி எழுதியிருந்தாரு. அவருடைய ஞானம் அத்தமான ஞானம், அடியே பல தடவை பார்த்திருக்கேன், அனுபவிச்சிருக்கேன், சேவிச்சிருக்கேன். அதாவது தத்துவமுக்தாகலாப 500 ஸ்லோகம், அதிகன சாராவளி 500 ஸ்லோகம், பாதுகா சகசிரம் 1000 ஸ்லோகம், இந்த மாதிரி பஞ்சஸ்தவங்கள், அதுக்கப்புறம் பட்டரது, அப்புறம் தேசிகன் ஸ்தோத்திர பாட்டங்கள், இது எல்லாமே சுவாமிக்கு அப்படி வாசோ விதேயம், மொத்தம் அப்படியே மனசுல இருக்கு. இது எதுக்குமே கடைசி பாதம் கொடுத்தா முதல் பாதம் சொல்லுவார், அப்படி ஒரு நுற்று எல்லாமே. சாதாரணமா கிடையாது, நமக்கு தெரியுங்கிற மாதிரி எனக்கு சோதபாடம் தெரியும்னு அந்த மாதிரி கிடையாது, அப்படி நல்ல ஒரு மனப்பாட ரீதி. இதான் அத்புதம் அப்படின்னு பெயர், ஆச்சரியமான ஞானம். மூணாவது அக்கலிஷ்டம் அப்படின்னா கஷ்டம் இல்லாத ஞானம்னு அர்த்தம். அதான் எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே வந்திருக்கு, மயர்வர மதினால மருளி நான் ஞானம்ங்கிற மாதிரியா எம்பெருமான் தானே இந்த ஞானத்தை அவளுக்கு கொடுத்துருக்கான். சிவன் நாதமுனிகளுக்கு இது மாதிரி ஆள வந்தார், முதலானவர்களுக்கெல்லாம் எம்பெருமானேதான் ஞானத்தை கொடுத்துருக்கான் அப்படின்னு தேவசத்துல கூட வரும். அந்த மாதிரி அக்லிஷ்ட கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டாம், பெருமாள் அனுகிரகத்தினாலே வந்த ஆச்சரியமான ஞானம். அது மட்டும் இல்லாமல் அக்லிஷ்டங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம், விபரீத ஞானம் இல்லாத. நமக்கெல்லாம் ஞானம் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு வேற ஏதாவது சந்தேகம் வந்துடும், சந்தேகமே வராது, நேர் வழியில தான் ஞானம் போகும். அப்படிப்பட்ட ஒரு ஞானம் சீமன் நாதமுனிகளுக்கு இருக்கு. அப்படின்னால அச்சிந்திய அத்புத அக்லிஷ்ட ஞான வைராக்கிய ராசியே, அப்படிப்பட்ட நாதமுனிகளுக்கு நமஹாங்கிற. நாதாய முனையே காத பகவத் பக்தி சிந்தவே, அது மாத்திரம் அகாத பகவத் பக்தி, ஆழம் கண்டுபிடிக்க முடியாத அளவு பகவத் பக்தி இருக்கக்கூடியவர். தஸ்தை நமோ மதுஜிதங்கி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிசயாந்த சிம்னே நாதாய நாத முனையேத்ர பரத்ர ஜாவி நித்யம் யதீய சரணோ சரணம் மதீயம். இந்த ஸ்லோகம் நாதமுனிகள் சொல்லும் போது, நாதமுனிகள் எப்படி பகவானுடைய அவதார சௌலபியாதிகள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தார் அப்படிங்கிறது. தஸ்தை நமோ மதுஜிதங்கிரி சரோஜ தத்துவ ஞானானுராக மகிமாதிசயாந்த சிம்னே, எம்பெருமானுடைய திருவடியிலே ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு ஞானத்தினுடைய பக்தியினுடைய எல்லை நிலத்தில் இருக்கிறவர் சீமன் நாதமுனிகள். ஏன்னா பகவத் குணங்கள்ல அப்படி ஈடுபாடு, அப்படிப்பட்ட ஒரு தத்துவ ஞானம். தஸ்பைனமோ மதுஜிதங்கி சரோஜ தத்துவ ஞான அனுராக மகிமா திசையாந்த சீம்னே, தீவிரமான பக்தி தீவிரமான ஞானம் இதெல்லாம் அங்க இருந்துதான். எம்பெருமானுடைய அவதாரத்துல நிறைய பேருக்கு நிறைய விஷயம் புரியாம இருக்கு, ஆனால் அதெல்லாம் தான் சீமன் நாதமுனிகளுக்கு ரொம்ப விசேஷமான ஞானம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். மூணாவது ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிக்கிறார், பூயோ நமோ பரிமிதாச்சித பக்தி தத்துவ ஞானாமிருதாப்தி பரிவாக சுபைர் வச்சோபி லோகேவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய நாதமுனியே யமினாம்பராய. இதுல வந்து நாதமுனிகள் பண்ண உபகாரத்தை சொல்றார். அபரிமித, அதாவது நாதமுனிகளுடைய வாக்கு இருக்கு இல்லையோ, அபரிமிதாச்சுத பக்தி தத்த ஞானாமிருதாப்தி பரிவாக சுபைர் வச்சோபி, ரொம்ப அமிர்த பிரவாகம் போடுற மாதிரி ஒரு வாக்கு நாதமுனிகளுடைய வார்த்தை. அதனால பூயோ நமக மறுபடியும் சேவிக்கிறேன். அபரிமித அச்சுத பக்தி தத்துவ ஞான அமிர்தாப்தி ஞானாமிருதாப்தி பரிவாக சுபை. நாதமுனியுடைய ஞானமே அமிர்த கடல் மாதிரி, அது பொங்கி வரா மாதிரி இருந்தா எப்படியோ அந்த மாதிரி நாதமுனிகள் அருளி செய்த வார்த்தையா. அதனால லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாயா, லோகத்துல பக்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு காரணமே நாதமுனிகள் தான். என்ன பரமார்த்த சமக்ர பக்தி, அதாவது யதார்த்தமான உண்மையிலான நேர்மையிலான சமக்ர பக்தியும் நாதமுனிகள் கிட்ட இருந்தது. அதனால தானே அந்த திருவாய்மொழியை அப்படி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடு சிவன் நாதமுனிகள். இல்லாட்டா யோகத்தையே பெரிய விஷயமா நினைச்சுட்டு இருப்பா, நாங்கெல்லாம் யோகம் பண்றோம்னு சொல்லுவா. ஆனா அப்படி இல்லாமல் திருவாய்மொழியுடைய பரம போக்யத்துவத்தை புரிந்து கொண்டு யோகத்தை இரண்டாம் பட்சமா வச்சு திருவாய்மொழியை முதல் பட்சமா வச்சவன். அதனால நமக்கெல்லாம் இன்னைக்கு பக்தின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு மூல காரணமானவன் நாதமுனி. பூயோ நமோ பரிமிதாச்சித பக்தி தத்துவ ஞான அமிர்தாப்தி பரிவாக வச்சைஹி பரிவாக சுபைர் வச்சோ. அதனால ஆச்சரியமான நாதமுனிகளுடைய வச்சஸ், அவருடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகள்லாம் சுபைர் வச்சோபிகி அப்படின்னு சொல்ற. ஏன்னா நினைச்சு சுவாமி தேசியம் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனந்தார் ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனந்தார் பல இடத்துல கொண்டாடுறார். ஜி ஆர் நாதமுனிகி ச யோகமகிமா பிரத்யக்ஷ தத்தத்ரயா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்ற. இப்போ நாதமுனிகள் தந்திருக்கிற ஞானத்தினாலே, ஞானமுனிகள் தந்திருக்கிற வார்த்தையை நாம் அப்படியே நினைச்சு பார்க்கிறபடினாலே அது சுபமா இருக்கான். சம்ஸ்மராமி அஸ்ய வாக்கியானி பிரியாணி மதுராணி சீமதாமணத்தில் வரும். அவருடைய வார்த்தைகளையே நினைச்சு பாக்குறேன், எத்தனை பிரியமா இருக்கு, எத்தனை மதுரமா இருக்கு. தசரதரை பத்தி பெருமாள் ராமன் நினைக்கும் போது அவருடைய வார்த்தைகள் எத்தனை மதுரமா இருக்கும் அப்படின்னு அதை நினைக்கிறேன். அப்படிலாம் வரும். அந்த மாதிரி அர்த்தம் இருக்கட்டும், நாதமுனியுடைய வார்த்தையும் ரொம்ப கம்பீரமா இருக்கும். அந்த வார்த்தையெல்லாம் சீவாசியத்துல நிறைய எடுத்திருக்கேன், நாதமுனிகளுடைய வார்த்தை என்பதா. அதனால வார்த்தையே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அந்த வார்த்தையினால்தான் இன்றைக்கு பக்தி இருக்கு லோகத்துல. ஞானாமிருதாப்தி பரிவாக சுபைர் வச்சோபிஹி லோகே அவதீர்ண பரமார்த்த சமக்ர பக்தி யோகாய. லோகத்துல பக்திங்கிறது வந்திருக்கிறது அப்படிங்கிறதுக்கு காரணமாக இருக்கிறவ நாதமுனியே யமினாம் வராய அப்படின்னு சிரேஷ்டராக இருந்தவர், ஞானிகளிலே சிரேஷ்டராக இருக்கக்கூடியவர் சீவன் நாதமுனிகள். அவருக்கு நம்ம மூணு ஸ்லோகம் இந்த மாதிரியாக நாதமுனிகள் பண்ண உபகாரம், நாதமுனிய ஞானம் முதலானதனுடைய பெருமை, இதை எல்லாம் எடுத்து சொல்லி ஆழ்வந்தார் மூணு ஸ்லோகம் சாதிச்சார். மூணு ஸ்லோகம் சுவாமி தேசியனுடைய வியாக்கியானம் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம். கடைசியிலே வேறு சாதிக்கிறார். பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீத மத்வர்த்தம் அச்சிந்தயித்வா என்பதாக கடைசியிலையும் ஒரு ஸ்லோகம் சாதிக்கிறது. நாதமுனிகள் கிட்ட அத்தனை ஈடுபாடு ஆழ்வந்தார்க்கு. ஜெய்யாத்து நாத முனிகி அப்படின்னு பல்லாண்டு பாடுற. ச யோகமஹிம பிரத்யக்ஷ தத்வத்ரயா, யோகத்தினாலே எல்லாவற்றையும் பார்த்தவர், எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டவர். நாதமுனிய ஞானத்தை பத்தி சொல்லும்போது உள்ளங்கையை நெல்லிக்கணி போல அவர் கையில எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியும்னா சாதாரணமா தெரியும் இல்ல, உள்ளங்கையை நெல்லிக்கணி போலன்னு சொல்லுவார்கள். கையில நெல்லிக்காய் விஷயம் என்ன தெரியுமோ இல்ல எல்லாருக்கும். அந்த மாதிரியாக நாதமுனிகளுக்கு சகல தத்துவங்களும் நேர பாக்குற மாதிரியான ஞானம். அதனாலே நாதமுனிகளுடைய ஔதாரியம் அப்படிங்கறதை அந்த அந்த விஷயத்தை எல்லாம் அவர் கிரந்தத்திலே சாதித்தபடியினாலே ஔதாரியம் அப்படிங்கிற குணம், அந்த குணத்தை இந்த மூன்றாவது ஸ்லோகத்திலே பார்த்தார். அப்புறம் பிதாமகம் நாதமுனி லோக்கியங்கிறது சரணாகதியை பற்றி சொல்லும்போது நாதமுனிகளுடைய சம்பந்தம் தான் தனக்கு இத்தனை க்ஷேமத்துக்கும் முக்கியமான காரணம். ஆளவந்தார் சாதிக்கிறார், நாதமுனியுடைய திருப்பேரர் ஆனபடினாலே அவருடைய அனுகிரகம் தான் முக்கியமான காரணமாக இருக்கு. நாதமுனிகளுடைய பேரன் அப்படிங்கறத விட்டுட்டு வெறும நான் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிங்கிற அமரியாதா க்ஷுத்ரஹா சலமதிஹி அசூயா பிரசவ. அதனாலே நான் எப்படி இருக்கேங்கிறத விட்டுட்டு சிவன் நாதமுனிடைய பேரன் ஆனபடினாலே அவருக்காக எனக்கு என்னை அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பெருமாள் கிட்ட பிரார்த்திக்கிறது. அகிருத்திரிமத்வத் சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அசிந்தயத்வா. அகிருத்திரிமமான பக்தி, பக்தி உண்டாக்குறது கிடையாது, சுவாபாவிகமாக இயல்பாகவே பக்தி இருக்கு நாதமுனி எம்பெருமானுடைய திருவடியில். அகிருத்திரிமத்வ சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி, அதுவும் பிரேமத்தினுடைய பிரகர்ஷம், பக்தியினுடைய உயர்ந்த நிலை அப்படிங்கிறது நாதமுனி கிட்ட இருக்கான் அப்படின்னு கொண்டாடுற. அப்படிப்பட்ட பிதாமகம் நாதமுனியின் விலோக்கிய பிரசீதம் அத்வருத்தம் அசிந்தீர். சுவாமி தேசியம் இன்னும் கூட பல ஸ்லோகங்கள்லாம் சாதிச்சிருக்கேன். அதுல ஒண்ணுதான், ஏத்தே மக்கியம் அப்போட மன்மத சரோன் மாதாய நாதாதய ஸ்ரீயந்த பிரதிநந்தனீய விவிதோ தந்தா ஸ்வதந்தாபிய. வேதாந்தம் கொண்டும்படியா கொண்டாடும்படியான பெருமை படைத்தவர்கள் சீமன் நாதமுனிகள் முதலான மகா ஆச்சாரியர்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்திலே சொல்றார். வேதாந்தம் கொண்டாடும்படியாக வேதங்கள் எல்லாம் இவர்களுடைய பெருமையை கொண்டாடலாம், அப்படிப்பட்ட பெருமை உடையவர் அப்படின்னு சாதிக்கிறார். இந்த மாதிரி ரீதியில இன்னும் கூட சில ஸ்லோகங்கள்லாம் நாதமுனிகள் விஷயமாக சாதிச்சிருக்க, சுவாமி தேசியன் சாதிச்சிருக்க. இங்க சங்கர புஸ்தகத்திலேயோ ஏதோ ஒரு ஸ்லோகம் ஒண்ணு இருக்கு ஞாபகம். அந்த மாதிரியாக பல வச்சனங்கள், நாதமுனிகள் எப்படி ஆச்சாரியரான முதலான வச்சனங்களும் நிறைய சாதிச்சிருக்கு. அதெல்லாம் நாம் ஏற்கனவே ஒன்னு ரெண்டு பார்த்தோம். இந்த ரீதியிலே சிவன் நாதமுனிகளுடைய இந்த திருநக்ஷத்திர தினத்தை ஒட்டி சிவன் நாதமுனிகளுடைய வைபவம், விசேஷமாக புஸ்தக உபகாரத்தினாலே அவர் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத முக்கியம். ஏன்னா நியாய தத்துவங்கிற புஸ்தகம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை அப்படின்னு நான் சொன்னேன். இந்த மாதிரி திருவாய் மொழிங்கிற புஸ்தகம், அது இல்லாட்டா நமக்கு உபய வேதாந்தமே இருக்காது. எப்பவுமே உபதேச ரூபமாக அனுகிரகம் பண்றது ஒண்ணு, புஸ்தக ரூபம் கிரந்த ரூபத்துல அனுகிரகம் பண்றது அப்படின்னு இருக்கும்போது அது விசேஷமா கொண்டாடுறோம். உதாரணமா நம்ம குரு பரம்பரையில பார்த்தோமானால் கிரந்த ரூபத்துல விசேஷமான அனுகிரகம் பண்றவர் ஸ்ரீமத் நாதமுனிகள், ஸ்ரீமத் தியாமனமுனிகள், ஸ்ரீமத் ராமானுஜமுனி, ஸ்ரீ பகவத் ஸ்ரீ தேசிகன். ஏன்னா நிறைய கிரந்தம் பண்ணிருக்கார். நாதமுனிகள் தான் அடிப்படை கிரந்தம் அருளி செய்தார். யாமன முனிகள் எட்டு கிரந்தம் பண்ணார். அதை அடிவற்றி ஸ்ரீமத் ராமானுஜர் ஒன்பது பண்ணார். சுவாமி தேசிகன் நூற்று கணக்கு பண்ணியிருக்கார். இல்ல நமக்கு கிரந்த கிரந்த ரீதியில உபகாரம், பெரிய உபகாரம் அது. இந்த கிரந்தம் இல்லாட்டா நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? தேசிகனுக்கு அப்புறம் கூட பார்த்தா கூட ஆச்சாரியர்களை பார்த்தா உபனிஷத் பாஷ்யக்காரர் ரொம்ப ரொம்ப பிரதானமான கிரந்தங்கள்லாம் பண்ணிருக்கார். பாவ பிரகாஷிகா, உபனிஷத் பாஷ்யம். அதே மாதிரி சாக்ஷாத் சுவாமி திருவாய்மொழிக்கு வியாக்கியானம், ரகசிய திரைசாரத்துக்கு வியாக்கியானம் ரொம்ப ஆச்சரியமா சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி திருக்குடந்தை தேசிகன், நிக்ஷேப சிந்தாமணின்னு சரணாகதியை பத்தி வசதியான கிரந்தம், அது மாதிரி ரகசிய தேசாரத்துக்கு வியாக்கியானம், இன்னும் சில வியாக்கியானங்கள், இவர்கள் பண்ண கிரந்தங்கள்லாம் இன்னைக்கும் நமக்கு உஜ்ஜீவனத்துக்கு இருக்கு. நிறைய பேர் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணுவான், இல்லைன்னு இல்லை. ஆனா நமக்கு எத்தனை உபகாரமா இருக்கு, அது இல்லாட்டா நமக்கு சம்பிரதாயம் சரியா கிடைச்சிருக்காது. அதனால அப்படி விசேஷமாக கிரந்த ரூபத்தினாலே உபகாரம் பண்ணினா ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீமத் நாதமுனிகள், ஸ்ரீமத் தியாமனமுனிகள், ஸ்ரீமத் ராமானுஜமுனி, ஸ்ரீமத் வேதாந்த தேசிகன் வரும். அதனாலதான் இங்க விசேஷ அனுசந்தானம் பண்ணுகிறார்கள். நாமும் நாதமுனிகள் திருநக்ஷத்திரத்திலே இந்த ஆச்சாரியனுடைய வைபவத்தை அனுசந்தானம் பண்ணுவதற்கான வாய்ப்பு கிடைத்தது. தன்யவாதங்கள். நாதேன முனிநாதேன பவேயம் நாதவானகம் யஸ்யனைகமிகம் தத்வம் ஹஸ்தாமலகதாங்கதம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணகுலசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.